பாடுகிறாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து பாராறுகிறாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நாங்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே ஆராரிகாரோ நான் இங்கே பாட தாயின் கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து Boom, boom, valley, sinig, off, tarigeshan, boom, boom, valley, boom, boom.